அன்னை கொண்டு ஏயும் கடல் அன்னை கொண்டு புண்ணிய அன்னையும் தந்தையும் தாயுடன் தந்தையும் நந்த கோபாலன் வேண்டும் வரன் தருவானோ பொன்னுடல் தன் பொருள் பூமி பொன்னுடல் தன் பொருள் பூமி கண்டீர் புத்திரரும் புகழ் கிட்டதை வாழும் அன்னை பிடாகி மரம் ஆகின்றிதாகும் காய்கனியேதி அன்னை தந்தையும் தானே பாரில் அண்ட கராஜரும் கண்கண்டது. Oh,